காவடி காவடி காவடி காவடி கற்பூர காவடி களவ காவடி கோவில் நடையில கனக காவடி காவடி காவடி காவடி காவடி பால் காவடி பீலி காவடி பெருமொழியில பெரும காவடி காவடி காவடி காவடி காவடி கற்பூர காவடி களவ காவடி கோவில் நடையில கனக காவடி காவடி காவடி காவடி காவடி பால் காவடி பீலி காவடி பெருமொழியில பெரும காவடி குழஞ்ஞாடி துள்ளி வரும் கதன காவடி பாட்டுவாடி நிறுத்தமாடும் கான காவடி நீலமயில் பீலி துண்டு துள்ளும் காவடி காவடி காவடி பக்க காவடி மனசில் கரகடன் கரலில் குழு நிறச்சு திரு பெருமொழி அமரும் காவடி காவடி காவடி காவடி கற்பூர காவடி களவ காவடி கோவில் நடையில கனக காவடி காவடி காவடி காவடி காவடி பால் காவடி பீலி காவடி பெருமொழியில பெரும காவடி கையில் வேலைந்தி கலிகால கலி எல்லாம் அழிக்கும் நீலப்புண்மையிலேறியதேலாயுதா கையில் காப்பிட்டு விரதவுமாய் வியத தீர்க்கானையுந்து பெருமொழியில் வாழுந்த பரிபாலகா நின்று சிந்து பாடி சிந்தில் நிறுத்தமாடி நின்று வரம் தேடி சாரை ஜபம் சொல்லி அக்னி சுட்டு பொள்ளும் கனலின் பாதமும் நின்று காவடியும் தேங்கி பாடிடா ஆண்டவா வேலவாடிவா ஷண்முகா க்ஷேத்ரமணல் பாயில் வேணு ரக்ஷணி காவடி காவடி பக்க காவடி மனசில் கரகடன் கரலில் குழு நிறச்சு திரு பெருமொழி அமரு முருக காவடி காவடி காவடி காவடி காவடி கற்பூர காவடி களவ காவடி கோவில் நடையில கனக காவடி காவடி காவடி காவடி காவடி பால் காவடி பீலி காவடி பெருமொழியில பெரும காவடி அம்மைக்கு மகனாயி நரஜன்ம பாவங்கள் தீர்த்தானை பெருமொழியில் அமரும் ஸ்ரீ முருகேஷ பத்தாம் உற்சவ திருநாளில் சதகோடி பக்தன்மா சிவபுத்ரா நினக்கேயே அக்னி காவடி பஸ்ம குறி சாத்தி பக்த மனதாரில் தேவசுதனாய் தேவி சவிதத்தில் தான தர்ம வேத சங்கில் தீர்த்த துள்ளியாய் நாமம் சொல்லும் நாவில் குமரையா கருணையா மேலுமாய் கூடவா கோவில் நடவாழும் கார்த்திகா பாலகா காவடி காவடி பக்க காவடி மனசில் கரகடன் கரலில் குழு நிறச்சு திரு பெருமொழி அமரு முருக காவடி காவடி காவடி காவடி காவடி கப்புர காவடி களவ காவடி கோவில் நடையில கனக காவடி காவடி காவடி காவடி காவடி பால் காவடி பீலி காவடி பெருமொழியிலே பெரும காவடி காவடி காவடி காவடி காவடி